சொல்லுவோம், நல்லது கிருபை செய்தார். நன்றி என்று சொல்லுவோம், நல்ல தேவன் கிருபை செய்தார். நன்றி நன்றி ஐயா, நன்றி இயேசையா, நன்றி நன்றி ஐயா. இயேசப்பா, நீங்க எங்களோட கூட இருக்கிறபடி உமக்கு நன்றி இயேசப்பா. நீங்க எவ்வளவு நன்மையில எங்களை வாழ்க்கையில செய்தீரோ அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுவோம் இயேசுவே. எங்க எங்களை கூட்டி கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு காலம் காலாக்காம எங்களை தனியாக உமக்கு நன்றி இயேசப்பா. ஒரு நாள் உங்களை கைவிடாதீர்கள் அப்பா. உண்மை மாத்திரம் பார்க்க நாங்க வந்திருக்கிறோம் இயேசப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களோட கூடி இருக்கிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துறோம் இயேசப்பா. நீங்க எவ்வளவு பெரியவர் இயேசுவே, எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறீர் இயேசப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் இயேசப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் இயேசப்பா. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் இயேசப்பா. எங்களுக்காக இல்லை இயேசுவே, உமக்காக மாத்திரம் நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசப்பா. ஒவ்வொரு நாளும் வழிநடத்துறவரே இயேசப்பா. என்ன நாங்கள் செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது எங்களுக்கு சொல்லி தர்றவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் இயேசப்பா. உமால எல்லாம் கூடும் இயேசப்பா. நீங்க எங்களுக்கு எல்லாம் இயேசுப்பா. நீங்க வந்தா எங்களுக்கு போதும் இயேசுவே. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் இயேசப்பா. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் இயேசப்பா. உம்மாலே நாங்க எல்லாம் செய்வோம் இயேசப்பா. நீங்க எங்களுக்கு போதும் இயேசப்பா. நன்றி இயேசுவே, நன்றி. உம்மை நாங்க துதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்கு பாய்வேனே, மதிலை தாண்டிடுவேன், எதிரியை தோக்கடித்திடுவேன். மாலே நான் ஒரு சேனைக்கு பாய்வேனே, மதிலை தாண்டிடுவேன், எதிரியை தோக்கடித்திடுவேன். இவ்வுலகில் எனக்கு எல்லாம் இருளவா, அன்பேனே என்னுடைய தெய்வம் என்றுமையா. இவ்வுலகில் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் இயேசப்பா. நீங்க தான் எங்களை பெரியவராக இருக்கிறீர்கள் இயேசப்பா. எங்கே அழைத்தவர் நீங்க தான் இயேசுவே. எங்களுக்கு ரட்சிப்பை தந்தவர் நீங்க தான் இயேசப்பா. எப்படி நாங்கள் உங்களுக்கு வாழாமல் இருக்க முடியும் இயேசப்பா? உங்களுடைய உயிரை எங்களுக்கு கொடுத்தவரே உண்மை. நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் இயேசுவே, உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இயேசப்பா. இருவருமே உண்மையான தேவன் இயேசப்பா. நீங்க மாத்திரம் எங்களுக்கு இயேசப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுறபடி உமக்கு நன்றி இயேசுவே. நாங்கள் கூப்பிட்ட நேரம் நீங்கள் எங்கள் மத்தியில் வர்றதுக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களோடு இருக்கிறபடி உமக்கு நன்றி இயேசப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களை வழி நடத்துகிறபடி உமக்கு நன்றி இயேசப்பா. எங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறபடி உமக்கு நன்றி இயேசுவே. எங்களுக்குள்ளே நீங்கள் வாசம் செய்யபடி உமக்கு நன்றி அப்பா. உண்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். அவ்வியானவரே உண்மை நாங்கள் யோசிச்சு வந்திருக்கிறோம் இயேசப்பா. நீங்க எங்களோட கூட இருக்கிறபடி உமக்கு நன்றி செலுத்துறோம் இயேசுவே. ஒரு நாளும் கைவிடாத தேவனா இருக்கிறபடி உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களோட கூட இருக்கிறபடி உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்குள்ளே நீங்க வாசம் செய்யறபடி உமக்கு நன்றி இயேசுவே. உண்மை மாத்திரம் நாங்கள் போற்று வந்திருக்கிறோம் இயேசப்பா. உண்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்து வந்திருக்கிறோம் இயேசுவே. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களோட கூட இருக்கிறபடி உமக்கு நன்றி இயேசுவே. சோர்வுகளை எடுத்து நீங்க போறபடி உமக்கு நன்றி. சோர்ந்து போன நேரம் நீங்க எங்களை தூக்குறபடி உமக்கு நன்றி அப்பா. அவளை கண்ணீர் எல்லாத்தையும் நீங்க மாற்றி எங்களை வந்து சந்தோஷப்படுத்துறபடி உமக்கு நன்றி செலுத்துறோம் இயேசப்பா. வெள்ளத்தால எங்களை அபிஷேகத்தால உங்களை நிரப்புறபடி உமக்கு நன்றி இயேசுவே. என் மாத்திரம் எங்களுக்கு போதும் இயேசப்பா. என் மாத்திரம் எங்களுக்கு போதும் இயேசுவே. இங்க எங்களுக்குள்ளே இருக்கிறபடி உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னால் எல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னால் எல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, Amen. அப்படி அவனுக்கு நன்றி இயேசுப்பா. நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் இயேசுவே. நீங்கள் ஒரு நாளும் எங்களை கைவிடாது தேவன் இயேசுப்பா. நாங்கள் உண்மை மாத்திரம் நேசிக்கிறோம் இயேசுவே. உண்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. நீங்கள் மாத்திரம் போதும் இயேசுப்பா. எங்களை உயிரை பார்க்கலாம் நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் இயேசுவே. என்னை உயிரை பார்க்கலாம் நான் உண்மை நேசிக்கிறேன் அப்பா. எல்லாம் நீங்க தானே இயேசுப்பா. நீங்க மாத்திரம் போதும் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இருக்கிறேன்.